രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാധാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുപവ്യാമോഹതസ്തതിതരാണിതൃണായ മേനേ അസ്തദ്ഗുരോർഭഗവതോശ്ചൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാവിഭൂതിസ്സർവം യദേവ നിയമേന മതന്വയാനാം ആദ്യശ്ചനകുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഘ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധാ ഭൂതം കരശ്ച മഹദാപ്പയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താഗ്രിരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം നീലാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസ്സിദ്ധമധ്യാപയന്തി സ്വോച്ഛിഷ്ടായാം ശജനിഗലിതം യാപദാകൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദാതസ്യൈനമയിതമിതം ഭൂയ ദേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവൈ ആണ്ടാൾ അരങ്കത്തു പണ്ണു തെരുപ്പാവൈ പൽപ്പതിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാളൈ പൂമാലൈ കൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു സൂരിക്കൊടുത്ത സുടർപൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടി അരുളവല്ല പൽവനയായി നാരിണീ വേങ്കടവർത്തി എന്നെ വിധി എന്നെയും മാത്രം നാം കടവാ വണ്ണമേ നൽക ശ്രീ വിശ്വജിത്ത കുലനന്ദന കൽപ്പവന്നീ ശ്രീരംഗജാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമി വാന്യാം ഗോദാമനന്യ ശരണ തപത്യേ ശ്രീവൈകുണ്ഠലോകത്തിലെ എമ്പെരുമാൻ ശ്രീ ശ്രീദേവി നാച്ചിയാറോടും ശ്രീ ഭൂദേവി നാച്ചിയാറോടും ശ്രീ നീലാദേവി നാച്ചിയാറോടും ആനന്ദമാക എഴുന്നള്ളിയിരിക്കிறான் அப்படின்னு பிரமாணங்கள் சொல்றது. அப்போ இத்தனை நாச்சியாரும் இத்தனை பரிவாரங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு அந்தமில் பேரின்பத்தில் பெருமாள் எழுந்தொழியிருக்கான். கீழே எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட லோகங்களிலே தேவலோகத்திலிருந்து ஆரம்பித்து பூலோகம் இன்னும் கீழ்லோகம் வரை எல்லாருமே சம்சாரத்திலே இருக்கக்கூடியவர்கள். பிரம்மாவுடைய சத்தியலோகத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாரும் சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சேரு. அது சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு சாக்கடை. அதிலிருந்து மேலே எழுந்து வந்து தரைக்கு வர்றதுதானே நியாயமா இருக்கும். சேருல அழிஞ்சிலிருந்து இருக்கவன நம்ம கரை ஏற்றுவோம். சாக்கடையில குழந்தை விழுந்துட்டனா அதை கரையேற்றுவோம். அதே மாதிரி இந்த சம்சாரத்தில் இருக்கிறவர்களை கரையேற்றணும் அப்படின்னு எந்திரமான் நினைக்கிறான். ஏன் அப்படியே இருந்துக்கலாமே, சம்சாரத்திலே இருந்துட்டா அப்படியே என்ன அப்படின்னு கேட்டா, குழந்தை சாக்கடையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனாலே எத்தனையோ துக்கங்கள் குழந்தைக்கு இருக்கு. அது அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்க, இது துக்கம்னே தெரியாது. அதுவே ஏதோ புருஷார்த்தம் அப்படின்னு அது நினைச்சுட்டு இருக்கு. அதனாலே வரக்கூடிய வியாதிகள் பத்தி தெரியாது. முக்கியமாக அது நமக்கு அனுரூபம் இல்லை அப்படிங்கிறது தெரியாது. இதுவரே ஆசமா இருக்கேன், ஒரு நல்ல இடத்துலதானே நாம இருக்கணும் அப்படிங்கறது தெரியாமல் அந்த குழந்தையானது சாக்கடையில காலம் வைக்கலாமா இருக்கலாம். அதே மாதிரி சம்சாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த சம்சாரங்கிறது கேயம் அப்படிங்கிறது தெரியல, இது நம்ம விட வேண்டியது அப்படிங்கிறது தெரியல. இங்க இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் தெரியும், தெரிஞ்சாலுமே இது இப்படிதான் போல இருக்கு, இப்படிதான் இருக்கலாம் போல இருக்கு, நம்ம சொரூபம் இதுதான் போல இருக்கு, நமக்கு இதுதான் அனுரூபமானது, இதுதான் ஏற்றது. சுகத்தை அனுபவிக்கின்ற துக்கத்தை அனுபவிக்கின்ற அசைக்கின்ற அங்கே கிடக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இதை அனுபவிச்சது நாம் அப்படியே இருக்கணும். இதுதான் நமக்கு நம்மளுடைய சுபாவம். இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளாம். அது இல்ல, உண்மையில வந்து அந்த குழந்தைக்கு அந்த அம்மா அப்பாவெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி அந்த குழந்தைய தூக்கி விடுற மாதிரி எந்திரமான் நினைக்கிறான். இவர்களை இந்த சம்சாரத்தில் இருந்து மேல தூக்கி விட்டு அவர்களை வந்து தன்னுடைய இடத்துக்கு கூட்டுக்கணும். சீதை கொண்ட லோகம் அது தன்னுடைய இடம் மாத்திரம் இல்லை, இவர்களுக்கும் அதுதான் இடம். இவர்கள் இருக்க வேண்டிய இடமும் அதுதான். அது தெரியாம இவர்கள் இங்க இருந்துருக்கார், ஏறிட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லாத தன்மை எல்லாம் ஏறிட்டு, நான் சம்சாரி அப்படின்னா அதுவே ஒரு ஏறிட்டு வச்சிருக்கிறது தான், நான் அஜ்ஞானி அப்படின்னா அதுவே ஏறிட்டு வச்சிருக்கிறது தான். ஏன் கேட்டா சர்வஜனாக இருக்க வேண்டியவர்கள், சம்சாரத்தில் இல்லாமல் ஆனந்தத்தில் இருக்க வேண்டியவர்கள். நான் துக்கப்படுறேன் அப்படின்னா அதுவே ஏறிட்டு விட்டுறது தான். ஏன்னா நமக்கு துக்கம் சொரூபம் கிடையாது, ஆத்மாவுக்கு சொரூபம் சுகம்தான், ஆனந்தம் தான். துக்கம்னா இது சரீரத்து மூலமாக வந்துருந்தது. இது எல்லாமே இல்லாததை ஏறிட்டிருந்தா அதனாலே வரக்கூடிய பிரச்சனை. அதனால எம்பெருமான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த தத்துவம் வேணும், தத்துவம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு இவர்களை ஏதாவது மேலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு எம்பெருமான் நினைப்பான். அதுக்காக தான் எம்பெருமான் அவதாரங்கள் எல்லாம் பண்ணிக்கிறான், மனுஷர்களை தூக்கி விடுறதுக்காக. மனுஷர்களுக்கு சமமாக அவனும் இங்க வந்து அவதாரம் பண்ணான், தேவர்களுக்கு சமமாக அங்க வந்து அவதாரம் பண்ணான். விஷ்ணு அப்படின்னு அவதாரம், பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமாக அவர்களுக்கு சமமாக வந்த அவதாரம், திருப்பார்கடல்ல பெருமாள் ஸ்ரீராப்தினாதன் அவதாரம் அப்படின்னு கேட்டா, தேவர்களுக்கு இந்திராதி தேவர்களுக்கு சமமாக வந்த அவதாரம், உபேந்திரனாக அவதாரம் பண்ணார், இந்திரனுடைய தம்பியாக வாமன பெருமாள் அவதாரம் பண்றார், உபேந்திரோ வாமன பிராமசுன்னு, அது தேவர்களுக்கு சமமான அவதாரம். ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் மனுஷர்களுக்கு சமமாக ஒரு அவதாரம், இன்னும் பெரிய கால மிருகங்களுக்கு சமமாக கூட அவதாரம் பண்றேன் பெருமாள். இந்த எண்ணத்தினால இந்த பூலோகத்துல இருக்கிறவர்களே எல்லாம் அவர் நல்லபடியாக கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பூலோகத்திலேயே வந்து அவதாரம் பண்றார். இங்க இப்படி பெருமாள் பல அவதாரம் பண்ணியும் இன்னும் பூமியில பல குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து அந்த பூமாதேவியானவர் அவரே ஒரு அவதாரம் பண்ண பெருமாள் கிட்ட சொன்ன, நானே போய் அவதாரம் பண்றேன் அப்படின்னாரு. ஏன்னா உண்மை நம்பி பிரயோஜனம் கிடையாது, உம்மால ஏதோ கொஞ்சம் தான் செய்ய முடியுது, பூர்த்தியாக செய்ய முடியல. அதனால நானே போய் பூமியில இருக்கிற ஜனங்களை எல்லாம் சொல்லி திருத்தி நானே வந்து உண்மை சேரும் வகையை அவர்களுக்கு நான் காமிக்க போறேன் அப்படிங்கிறதாக அந்த பூமாதேவியானவர் அவரே ஒரு அவதாரம் செய்தார். அதுதான் கோதா அவதாரம், ஆண்டாளாக அவதாரம். அவரும் பூமியிலேயே தான் வந்து அவதாரம் பண்றார். பூமியிலேயே அப்படின்னா மற்ற குழந்தைகள்லாம் பிறக்கிறவரை பிறக்காமல் பெரியாழ்வாருடைய உத்தியான வனத்திலே தோட்டத்திலே சீவிலிபுத்தூரிலே தரையில மண்ணில தோட்டத்து மண்ணில வந்து அவதாரம் பண்ற அவரே மண் மங்கை தானே, அவர் பூமாதேவி தானே, அதனால் மண்ணிலே வந்து அவதாரம் பண்றது பொருத்தமாக இருக்கு. பெரியாழ்வாராலே வளர்க்கப்பட்டவர், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு வாழ்க்கிற நாமத்தனை சொல்றான். பெரியாழ்வார் பெற்றெடுத்தவர் அப்படின்னு, பெரியாழ்வார் பெற்றெடுக்கலையே, பெரியாழ்வார் வளர்த்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு சொல்லணும். ஏன் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, ஒரு பெற்றெடுத்த பெண் பிள்ளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்க, அவர் பெருமை வளர்க்கறது மாத்திரம் இல்லை, பெற்றவர்கள் பெற்றதோடு சரி, வளர்த்தவர்கள் வளர்த்ததோடு சரி அப்படின்னு இல்லாமல், ஒரு பெற்ற குழந்தைக்கு எத்தனை பரிவு இருக்கும், அத்தனை பரிவுக்கு மேல தெளிவா அதிகமான பரிவு. கிருஷ்ணனை காமிச்சு அந்த குழந்தைய அழகா வளர்க்கிறாரா தெரியாது. அப்ப அந்த பூமாதேவியானவர் இங்கே மனுஷர்களுக்கு ஹிதத்தை சொல்லுவதற்காக கோதாவாக அவதாரம் பண்றார். கோதா அப்படின்னு ஒரு திருநாமம், கோ அப்படின்னா வார்த்தையின் அர்த்தம், தா என்ன கொடுக்கிறவள் என்ன அர்த்தம், நமக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் கொடுத்தார், அதுக்காகத்தான் அவதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பூமியில இருக்கவர்களுக்கு நல்வார்த்தையை சொல்லணுமோ இல்லையோ, குழந்தைக்கு அம்மா சொல்றவள் இல்லையே, குழந்தைக்கு அம்மா என்ன சொல்றாட்டே சாக்கடை இல்ல, அந்த பக்கம் எல்லாம் போகாதா, அதெல்லாம் ஒரே கிருமிகள்லாம் நிறைய இருக்கும், அது ஒரே திகுப்சாவகமான இடம், அந்த இடத்துல நாம போகக்கூடாது, சீச்சி சாக்கடையா அங்க போய் போகலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக தூக்கி கரையிட்டு வைக்கிற மாதிரி இந்த நினைவு, இந்த சம்சார நினைவை மாற்றி நமக்கு சீதை கொண்ட நினைவை கொடுத்து நீங்கள்லாம் அங்க போங்கோ அப்படின்னு போகிறதுக்கான வழி இருக்கலையோ அதையும் காமிச்சு, உபாயத்தையும் காமிச்சு, உபயத்தையும் காமிச்சு கொடுக்கறது. உபயம் யார் அப்படின்னு கேட்டான்னா நாராயணன். நாராயணன் தான் உபாயம், நாராயணன் தான் உபயம். உபாயம் யார் அப்படின்னா அதுவும் நாராயணன் தான். அது ரெண்டையும் நமக்கு காமிச்சு கொடுக்கிற நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற அந்த ஜனங்களுக்கு இத காமிச்சு கொடுக்கறதுக்காக அவர் அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா, திருப்பாவைங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்றதுக்காகவே ஒரு அவதார், பூமாதேவியுடைய அவதாரம். விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வர்த்தசா துஹானாம் அப்படிங்கிற சுவாமி தேசிக திருப்பாவை பத்தி சொல்லுச்ச. விஸ்வோபஜீவியம் அமிர்தம், லோகமெல்லாம் உபஜீவிக்கக்கூடிய அமிர்தமா இது, லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அமிர்தம். மற்ற அமிர்தமோ அது தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், நமக்கு கிடைக்காதுன்னு ஒரு அமிர்தம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா, தேவாமிர்தம் அப்படின்னு ஒண்ணு. ஆனா திருப்பாவுங்கிறது என்னன்னு கேட்டானா, இது லோகாமிர்தம், எல்லா லோகங்களுக்கும் அமிர்தம், அதுவும் விஸ்வோபஜீவியம் அமிர்தம், லோகத்துல மொத்த பேரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு அமிர்தம். அதை வட்டசாதுகானாம் வாக்கனாலே கறக்கிறாள், பசுமாடு எப்படி பாலை பொழியிறதோ அந்த மாதிரி வாக்கனாலே பொழியக்கூடியவர் இந்த விஸ்வோபஜீவிய அமிர்தத்தை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு கிருப்பா, இதுக்காகவே நாச்சியார் செய்த ஒரு அவதாரம் தான் இது. அதனால இதற்கு மேலே ஒண்ணு இல்லை என்று சொல்லும்படியாக, அந்த இதற்கு மேலே படிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை என்று சொல்லும்படியாக, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்லும்படியாக, இது சகல சிரேஷ்டமா இருக்கு. வேத வேதாந்த அர்த்தங்கள் மொத்தமுமே தன்னுள்ளே கொண்டிருக்கு. இது தாபச்சிதம் அப்படின்னு சொல்றாரு, சகல தாபத்தையும் போக்கி சம்சார தாபத்தை போக்கக்கூடியது. தத்துவத்திரயம் அப்படின்னா இங்க இருக்கு, அர்த்த பஞ்சகம் அப்படின்னா இங்க இருக்கு, சரணாகதி அப்படின்னா இங்க இருக்கு. எந்த விஷயம் சொன்னாலும் அது திருப்பாவைக்குள்ள மொத்தமுமே இருக்கு. திருப்பாவை தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து மற்றவர்களுடைய சாரம் புரியாது. இதுதான் சாரமாக இருக்கு, திருப்பாவை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா. அப்ப மற்றதெல்லாம் இதனுடைய விஸ்தாரம் தான். அப்போ மற்றது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சிருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த மாதிரியாக மனுஷர்களுக்கு ஹிதாஹித விவேகத்தையும் முக்கியமாக உபாயத்தையும் உபயோகத்தையும் நாச்சியார் வந்து திருப்பாவையிலே அருளி செய்யற விஸ்வோபஜீவியம் அமிர்தம். இன்னொரு அர்த்தம் ஏன் இதை சொல்லணும், வேதம்தான் இருக்கேன், வேதத்துல சொல்லாத விஷயமா, பகவான் அடையறதுக்கு பகவானே உபாயம் அப்படிங்கறது வேதம் தானே கமிச்சு கொடுக்குறது நமக்கு. இப்ப வேதம் தான் இருக்கு அப்படின்னா, வேதம் இருந்தா கூட அது எல்லாரும் ஏற்கும்படியாக இல்லை. சில பேர் அத்தியனம் பண்ணலாம், சில பேர் பண்ணக்கூடாது, பண்ணவர்களையும் சில பேருக்கு தான் புரியும், சில பேருக்கு புரியாது, சில பேர் வேற விதமா அர்த்தம் சொல்லுவா, இப்படி அத்தனையோ இருக்கு. அப்படி விஸ்வோபதீவியம் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், திருப்பாக யார் படிக்கலாம்னா எல்லாரும் படிக்கலாம், சகல பேரும் அதிகாரிகள். சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சான், 3 வயசு 4 வயசுல ஆரம்பிச்சிருந்தான். இந்த குழந்தைகள் சொன்னா அழகா இருக்கும், மார்கழி திங்கள்னு குழந்தைகள் கொச்ச வாயில சொன்னாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் திருப்பாவைங்கிறது அவளுக்கு பரமபோக்கியமா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனால இது வேதம் மாதிரி கிடையாது, சில பேருக்குன்னு மாத்திரம் வந்ததில்லை. விஸ்வோபதீவியம் அமிர்தம், வேதமும் ஒரு அமிர்தம் தான். சாஹித்ரி அமிர்தா சதாம் அப்படின்னு வேதமே சொல்றது, இதுதான் அமிர்தம்ங்கிறது. வேதம் இருக்கும் சாமும் தான் அமிர்தம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த அமிர்தம் சில பேருக்கு, இந்த அமிர்தம்ங்கிறது மொத்த பேருக்கும், விஸ்வோபதீவியம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அமிர்தம். அதுவும் வேதமும் வாக்குனால்தான் சொல்றது, நாச்சியாரும் வாக்கினால்தான் இந்த அமிர்தத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அப்படி உபாய உபயோகத்தை பற்றி நமக்கு அழகாக சொல்லக்கூடிய, தத்துவத்தையும் ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் பற்றி நமக்கு ரொம்ப நன்றாக விளக்கக்கூடிய, ரொம்ப சுலபமான, 30 பாகங்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். அந்த திருப்பாவை அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு விதி வாய்க்கின்றதே அப்படிங்கிற சுவாமி பேசுகிறோம். நமக்கு ஒரு பாக்கியம் இந்த ஜென்மத்துல பிறந்து வைத்து வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு இந்த வையத்துல இருக்கும் நமக்கு நாளும் உகக்க இங்கே நமக்கோர் விதி வாய்க்கின்றதே. இந்த நாளும் உகக்க என்ன அனுபவிக்கணும், அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு விதி, நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. நம்மளுடைய ஜென்மத்துக்கே ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியது இது. இப்ப அதனால்தானே சரணாகதி நன்னாக தெரியும், இப்ப அதனால தானே உபேயம் நன்றாக அப்படிங்க. அப்போ உபாய உபேயத்தை சொல்லக்கூடிய இந்த திருப்பாவை நாம் உள்ளே எடுத்து பார்த்தோமானால் அத்தனை வேற ஏதோ கதை இருக்க மாதிரி இருக்கு. ஸ்பஷ்டமா அத்தனை ஸ்பஷ்டமாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள வேற ஒரு கதை இருக்கு. அன்னைக்கு கிருஷ்ணன் எழுந்திருந்த போது ஆயிர குல பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனை அடைவதற்காக ஒரு நோன்பு நோற்றார்கள் மார்கழி மாசம் அப்படின்னு. அந்த நோன்பு மூலம் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை வாங்கினார். நோன்புனா விரதம், விரதம் மூலம் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டார்கள் அப்படின்னும் புராணங்கள்ல இருக்கு. அதைத்தான் ஆண்டான் இங்கே சொல்ற. அப்போ விரதம் இருந்து கோபிகள்லாம், அதாவது கோபியர்கள்லாம், ஆயிர குல பெண்கள் எல்லாம் விரதம் இருந்து கண்ணனை அடைந்தார்கள் அப்படின்னு ஒரு சரித்திரம், ஒரு சம்பவம். அதை சொல்லும் போது இதுல எங்க உபாயம் இங்க வந்தது, இதுல எங்க உபயம் இங்க இருந்தது, சாஸ்திரார்த்தம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அதுதான் முக்கியமான விஷயம். அதை சொல்றதுக்கு தான் வந்து இந்த விரதம் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் விரதம் நடந்ததாக சொல்றது இருக்கு இல்லையா, பாவை நோன்பு நடந்ததாக சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து உண்மையான பொருள் கிடையாது. இது ஒரு வியாஜமான பொருள், அதுதான் உண்மையான பொருள். அதைத்தான் சுவாபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வ அபதேசம் அப்படின்னா தன் குறிப்பு அப்படின்னு அர்த்தம். திருப்பாவைக்கு தன் சொந்த குறிப்பு அப்படிங்கறது என்ன கேட்டா சரணாகதி, உபாய உபேய நிஷ்கர்ஷம், அது காமிச்சு கொடுக்குது. அதற்காக சொல்லப்படக்கூடியது எதுவும் கேட்டா விரதம் இருந்து சொல்றதெல்லாம் வெளியிலே சொல்றது, இதன் மூலமாக அதை புரிய வைக்கிறேன். இதுக்கு அந்யாபதேசம் அப்படின்னு பெயர். சுவாபதேசம்னா தன் அர்த்தம், தன் குறிப்பு. அந்யாபதேசம்னா வேறு குறிப்பு, மாற்று குறிப்பு. திருப்பாவையிலே நோன்பு சொல்றதெல்லாம் அந்யாபதேசம், அது மாற்று குறிப்பு. தன் குறிப்பு என்ன, நாச்சியார் அவர் மனசுல என்ன குறிச்சு வச்சுட்டு இருக்க அப்படின்னா அதுதான் சுவாபதேசம் அப்படின்னு சொல்லுவான். இந்த பாட்டுல நாச்சியாருடைய திருவுலகத்துல இருந்த குறிப்பு என்ன அப்படிங்கறத சொல்லுவான். அது திருப்பாவையில ரொம்ப முக்கியமான விஷயம். திருப்பாவை காலட்சேபங்களோ உபன்யாசங்களோ பண்ணும்போதோ இல்ல வியாக்கியானத்துல கூட சுவாபதேச அர்த்தங்கள் அப்படின்னு எடுத்து சொல்லுவான். அது வேதாந்த அர்த்தங்கள் மொத்தம் கடக்கும். நம்மளுடைய ஜென்மத்தை கழித்து நாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக வேண்டிய பிரகாரத்தை எடுத்து சொல்லும், குறிப்பாக சரணாகதியை எடுத்து சொல்லும். அதுக்காக தானே நாச்சியார் வந்து அவதாரம் பண்ணிருக்க. அந்த சுவாபதேச அர்த்தத்தை நாம் நன்கு அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ஆகும். திருப்பாவையில் சுவாபதேச வியாக்கியானம் தெளிவாலாம் பண்ணியிருக்கான். அதை துணையாக வச்சுண்டு நாம் இப்போ காலட்சேபம் ஆரம்பிக்கலாம். இதுக்கு நாச்சியாருடைய அனுகிரகம், இன்னும் பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன், பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்களுடைய அனுகிரகங்கள் இதெல்லாம் முக்கியமா இருக்கு. ஏன்னா அவர்கள்லாம் தான் இந்த விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க. சுவாபதேசம் ஒன்று அவசியம் சொல்லணுமா, விரதம் தான் இருந்தான்னு சொல்லலாமே. இப்ப இப்பவும் விரதம் இருங்கோ, மார்கழி மாசம் விரதம் இருங்கோன்னு ஆண்டாள் சொல்றேன்னு சொல்லலாமேன்னா உண்மையில பார்த்தா ஆண்டாளே விரதம் இல்லை. நாச்சியார்கிட்ட இந்த மார்கழி நோன்பு அனுஷ்டித்தவர் கிடையாது, அவர் அனுகரித்தவர் என்று சொல்கிறார். மார்கழி மாசம் நோன்பு அனுஷ்டித்தவர் யார் அப்படின்னு கேட்டா கோப பெண்கள், ஆயர் குல பெண்கள். ஆண்டாள் மனசாலே அதை அனுகரித்தார் அப்படின்னா இமிடேட் பண்ணார், மனசால அதை பாவிச்சார். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா அதை அனுசந்தானம் பண்றோம். நாம அந்த ஆண்டாள் மாதிரியாக அதை அனுகாரம் கூட பண்ண முடியாது. அந்த அளவும் சக்தி இல்லாதவர்கள், அந்த அளவும் துப்பு இல்லாதவர்கள். அப்ப நாம என்ன பண்றோம் கேட்டா அனுசந்தானம் பண்றோம். இது எல்லாத்துக்குமே உள்ளர்த்தம் இருக்கு. அனுஷ்டித்தவர்களுக்கும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கு, அனுகாரம் பண்ணவர்களுக்கும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கு, அனுசந்தானம் பண்ணவர்களுக்கும் அந்த உள்ளர்த்தம் இருக்கு. முதல்ல கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் சீர்மழகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு சொல்லும்படி ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய சின்ன பெண்கள், சின்ன பெண் குழந்தைகள் அவ அனுஷ்டானம் பண்ணலாம் இருக்கு. புராணத்துல கண்ணனை அடைய வேணும் என்பதற்காக அவர்கள் ஒரு விரதம் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ வெளியில அந்த விரதம் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. கேட்டா மழைக்காக நோன்பு அப்படிங்கிறான். ஆழிமழை கண்ணா ஒன்றினை கை கரைவேல் அப்படிங்கிற. ஆனா உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா கிருஷ்ணன் மொத்தம் வெளியில சொல்லலாம். உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் வேணும், கிருஷ்ண அனுபவம் வேணும், நந்தகோப சுதம் தேவி பதி மே குருதே நமஹா. நந்தகோப சுதன் எங்களுக்கு பத்தி ஆகும், அவனை எங்களை விட்டு பிரிச்சிடக்கூடாது இப்படிங்கிறதுக்காகவே ஒரு விரதம். இந்த விரதத்தை இருக்கார். அதே மாதிரி அனுகாரம் பண்ணவர் எதுக்காக அனுகாரம் பண்ணார் அப்படின்னா கிருஷ்ணன் பத்தியா இருக்கணுங்கிறதுக்காக அனுகாரம் பண்ற. அனுசந்தானம் பண்ணக்கூடிய நாமர்கள் எல்லாம் எதுக்காக திருப்பாவை சொல்றோம் அப்படின்னா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோங்கிறது இல்லை, கிருஷ்ணன் பத்தியா இருக்கணும், அவர்களுக்கு கிடைச்ச பாக்கியம், கோபிதாசிரிகளுக்கு கிடைத்த பாக்கியம், ஆண்டாளுக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும், கண்ணன் பத்தியாக இருக்கணும் நமக்கும், நாம் பத்னியாக இருக்கணும், அதுதான் சரணாகதி. கண்ணனுக்கே ஆட்சைவோம், உனக்கே நாம் ஆட்சைவோம், மற்ற இனம் காமங்கள் மாற்று உனக்கே நாங்கள் ஆட்சைய வேண்டும். வேற யாருக்காவது எங்களை ஆளாக்கிறாரு, உன்னை சேர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம், உன்னையிட்டே விபரீசம் பண்ணும், நாங்கள்லாம் கிருஷ்ண பக்தர்கள், நாங்களாம் பாகவதர்கள், பகவானை சேர்ந்தவர்கள் அப்படின்னா எங்களுக்கு பெருமை, அதுதான் எங்களுக்கு வேணும். பாகவதர்கள் சொல்லாம வேற ஏதாவது சொல்றது முக்கியம் இல்லை, வேற ஏதாவது சரீரத்தை சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லை. வைஷ்ணவா வியபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிஹி, விஷ்ணுனா வியபதேஷ்டவியா சஸ்ய சர்வம் செய்ய விஹி. வைஷ்ணவனு விஷ்ணு வச்சு தானே சொல்லணும், வைஷ்ணவன்னு தானே சொல்லணும், பாகவதன்னு தானே சொல்லணும், வேற ஊரை சொல்லியோ பேரை சொல்லியோ டிகிரியை சொல்லியோ உத்தியோகத்தை சொல்லியோ அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்க. அந்த மாதிரி இருக்கீங்க, கண்ணனுக்கே ஆட்பட்டு கண்ணனுடைய குடும்பம் எடுத்து இருக்கக்கூடியவர்கள் நாங்களும், அதை அதைத்தான் சொல்ற அவாள மாதிரியே கோபிகாஸ்திரிகள் பெற்ற பேரு எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பலனே அந்த திருப்பாவை ஆச்சரியமாக கொடுக்கும், அதுவும் ஞானத்தை கொடுத்து நமக்கு உபாய மூலமாக எம்பெருமானிடம் நம்மை கொண்டு அழகாக சேர்விக்கும் அப்படின்னு, இதுதான் இதனுடைய முக்கியமான கருத்தே. இந்த சுவாபதேசம் சொல்லணுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, இங்க மாத்திரம் இல்ல பல இடத்துலயும் சுவாபதேசம் சொல்றா, வேத மந்திரங்களுக்கு எல்லாம் கூட சுவாபதேசம் சொல்றதுண்டு. ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சுவாபதேசம் சுவாமி வேதாந்த தேசியம் சாதிச்சிருக்கேன். ராவணன் அப்படின்னு ஒரு ராட்சசன் பத்து தலை இருக்கு அவனுக்கு, சீதா பிராட்டியை கவர்ந்து போயிட்டான், ஆனால் பெருமாள் போய் ராவணனை கொண்டு சீதா பிராட்டியை மீட்டார்னு கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது கதை இல்லையா, பின்ன என்னங்கன்னா, தசேந்திரியாலனம் கோரம் யோ மனோரஜனீகரம் விவேக சரஜாலேன சமம் நமைத்து யோகினம். பத்து தலைங்கிறது தான் பத்து இந்திரியம், ராட்சசன் ராவணங்கிற ராட்சசன் தான் மனசு, பத்து இந்திரியத்துக்குள்ள மனசு இருக்கு, பத்து இந்திரியத்தையும் செலுத்தக்கூடிய மனசு, இது ராட்சசனா கிடைக்கிறது அப்படின்னா. இப்ப ராவணன்னா யாரும் கேட்டா நம்ம மனசு தான் ராவணன், பத்து தலைனா பத்து இந்திரியம் தான் பிடிச்சு நம்மளை சிறையில வச்சிருக்கு. சீதா பிராட்டியார்னா நாம தான், இது ஜீவாத்மா தான். இந்த ஜீவாத்மாவை பிடிச்சு ராவணன் சிறையில வச்சா மாதிரி உடல் அப்படிங்கிற சிறையில, சரீரம்ங்கிற சிறையில பிடிச்சு வச்சிருக்கு. நீ இங்கே இரு அப்படிங்கிறது, எங்கேயும் போகக்கூடாது, நீ இந்த சரீரத்திலேயே இருந்துட்டு இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கணும், நான் சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கணும், நான் உன்னை அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த மனசானது இந்த ஆத்மாவுக்கு சொல்றதா. நான் இந்திரியங்கள் மூலமா நான் என்னென்ன அனுபவம் சொல்றேனோ அதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. ஆனா ஆத்மா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ராமமே அனுபவிச்சந்தி ராமனையே சீக்காத்தையை நினைச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது பகவானையே நினைச்சது. எப்படாப்பா இந்த சரீரத்தை விட்டு வெளியில போய் இந்த சிறையில இருந்து வெளியில போய் எம்பெருமானோட சேரப்போறோம், ஏன்னா சீதா பிராட்டி ராமனுக்கு ஆட்பட்டவர், ராமனுக்கே வாழ்க்கைப்பட்டவர், அதே போல நாமும் பகவானுக்கே வாழ்பட்டவர், உந்தனோடு உறவே உனக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கு, சீதா பிராட்டிக்கும் ராமனுக்கும் ஒரு உறவு இருக்கு, அந்த பத்தி பத்னிங்கிற உறவு, அந்த உறவு நாள் தானே பெருமாள் வந்து கூட்டுக்கிறார். அந்த மாதிரி சீதா ராமனோட கொண்டு சீதா பிராட்டி தமக்கம் யாரோ விட்டு போலையே ஆசிரியேதி ஆண்டு சம்சியரா அப்படிங்கிற, ஐயோ நம்ம ஆசிரியத்து வந்தவராச்சே அப்படின்னு கருணையோடு கூட, பத்னி நஷ்டேதி சோகேன அப்படின்னு பிரியேதி மதனேன சகலபாவத்தோடையும் வந்து சீதா பிராட்டியை பெருமாள் கூட்டுக்கிறேன். காருண்யம் இருக்கு, ஆண்டு சதிசம் இருக்கு, சோகம் இருக்கு, காதல் இருக்கு, எல்லாத்தோடையும் வந்து கூட்டுக்கிறேன். அதே மாதிரி அத்தனையோடையும் பெருமாள் இப்ப நம்மளை பார்த்துட்டு இருக்க, நமக்கிட்டையும் காருண்யம் ஆண்டு சம்சியம் சோகம் அன்பு எல்லாம் இருக்கு. ஐயோ இந்த பையன் இப்படி இருக்கே அப்படிங்கிறது, ஐயோ இது நம்ம கிட்ட வந்துட்டா நல்லா இருக்குமேனு ஒரே ஆசை, ஆசையோட காத்துட்டு இருக்கான் சிந்துரும் ஆணு வாயப்படும் காத்துட்டு இருக்க மாதிரி காத்துட்டு, எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு. ஆனா ராவணம் பிடிச்சி சிறையில வச்ச மாதிரி நம்ம பிடிச்சி சிறையில வச்சு எதுவே நம்ம மனசு சரியா இருக்கு, இதுல இருந்து வெளியில வரணும். வெளியில வர்றதுக்கு அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த குமானி. ஹனுமான் மாதிரி ஆச்சாரியன் வர வந்து சீதா பிரியாட்ட கிட்ட எடுத்து சொல்ற மாதிரி நம்ம கிட்ட எடுத்து சொல்லி சீதா பிரியாட்ட பெருமாளையும் சேர்த்து வச்ச மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிற பெருமாளே சீதா பிரியாட்டை போய் கூட்டுக்கிற மாதிரி இந்த பெருமாளே நம்ம கூட்டு சீதை உங்களை கழிச்சுன்னு போற அப்படின்னு ராமாயணத்தினுடைய சாரம் அப்படிங்கிறத வரிக்கோதி பார்க்கலாம். சுவாமி தேசியன் சங்கல்ப சூரியோதயத்துல தர்போ தர்கிரதேந்திரியானமனோ நத்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாம் தயாமாஸ்திதான் ஆரம்பித்து ஸ்லோகத்துல அழகா சொல்ற. அந்த மாதிரியாக ராமாயணத்துக்கும் சுவாபதேசம் இருக்கு, உள்ளர்த்தங்கிறது வெறும கதை. மகாபாரதத்துக்கும் உள்ளர்த்தம் இருக்கு, ருக்மிணி பிராட்டி கல்யாணம்னா அதுக்கும் உள்ளர்த்தம் இருக்கு. என்னன்னா அஞ்சு சகோதரர்கள் இருக்கா காவல்ல வைக்கிறா ருக்மிணி பிராட்டி, அஞ்சு பேரையும் மீறிண்டு போய் கிருஷ்ணன் வந்து கை கை கொடுக்க அந்த கையை பற்றிண்டு போய் கிருஷ்ணனோட பேர்ல ஏறி போறாரு இல்லையா. அது அஞ்சுனா அஞ்சு இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் நம்மளை காவல்ல வச்சிருக்கு, மனசு இல்ல ஆத்மா. அப்ப பகவானுக்கு செய்தி அனுப்ப வேண்டாமா, செய்தி அனுப்பிச்சான உடனே பகவான் வந்து கூட்டுக்க மாட்டான். பகவானுக்கு செய்தி அனுப்புறதுக்காக ஒரு பிராமணன் அனுப்புறா, விசிந்தியா ஆப்தம் திஜம் கஞ்சிடு அப்படிங்கிறார். ஒரு திஜம் அப்படின்னா பிராமணன் அர்த்தம், திஜம் அப்படின்னா பக்ஷி கௌரவான் அர்த்தம், திஜம் அப்படின்னா ரெண்டு ஜென்மம் எடுத்தவர் ஆச்சாரியன், ஆச்சாரியன் தானே மந்திர ஜென்மம் எடுத்தவர், அன்று நான் பிறந்திரேன் பிறந்திரேன் மறந்தேன். மந்திர ஜென்மத்தை எடுத்த ஆச்சாரியன் மூலமாக நம்ம செய்தி அனுப்பிச்சோன்னா பகவானே வந்து நம்மளை கூட்டுப்பான். நம்ம செய்தி அனுப்ப வேண்டியதா நம்ம செய்ய வேண்டிய காரியம், வேற ஒண்ணும் கிடையாது. பகவானே நான் தயாரா இருக்கேன்னு தெரிவிச்சா போதும், அவனே வந்து கூட்டுனு போவான். அப்படின்னு எல்லாத்துக்குமே சுவாபதேசம் இருக்கு, சுவாபதேசம் தான் முக்கியம், மற்றெல்லாம் அந்யாபம். திருவாய்மொழியில சுவாபதேசம் இருக்கு, திருவாய்மொழியில ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்துல பேசுறார் அப்படின்னா ஒரு பிராட்டியானவர் ஒரு ஆயர் குல பெண் ஒருத்தி பேசுற மாதிரி பேசுற அப்படின்னா எதுக்காக அப்படி பேசுற, ஆயர் குல பெண் பேசுற மாதிரி எதுக்காக ஆழ்வார் பேசுவானே அப்படின்னா உள்ளர்த்த முக்கியம் இருக்கா. முத முதல்ல அஞ்சினி மடனாராய் பாசுரத்துல திருவாய்மொழியில ஆரம்பம், ஆழ்வாருடைய முதல் பிரபந்தம் அப்படிங்கிறது திருவிருத்தம், முன்னுரைத்த திருவிருத்தம். அதுலேயே முதல் பாட்டு முடிஞ்சோடனே ரெண்டாம் பாட்டுலே நாயகா பாவம் தான் ஆரம்பம். அது திருவாய்மொழியில வந்தோம்னா பல இடத்துல இருக்கு அஞ்சினையான ஆரம்பம். அஞ்சனையாக்கு அதுக்கு பின்னா வியாக்கியானம் பண்ணும் போது விஞ்ஞாபதேசத்தாலே பேசுகிறார் தான் சொல்ற, வாயில் திரைகளும் வாயில் திரைகளும் வியாக்கியானம் பண்ணும் போது அஞ்ஞாபதேசத்தாலே சுவதசையை பேசுகிறார். அஞ்ஞாபதேசமா சொல்ல, சுவாபதேசமா சொல்ல, சுவாபதேசம்னா தானே நேர சொல்றதா சொல்ல, வேற ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்ற, நேர குறிப்பா சொல்ற, ஒரு பிராட்டியினுடைய குறிப்பா சொல்ற. என்ன குறிப்பு அப்படின்னா எம்பெருமானை பிரிந்து எதனைத்தான் ஒரு பிராட்டி, எம்பெருமான பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பிராட்டி, அவ எந்த நிலையில இருக்காளோ அந்த நிலையில ஆழ்வார் இருக்க, எம்பெருமான பிரிஞ்சு இருக்கிறவள் அப்ப பேசுற. அவர் என்ன பண்ணாருன்னா தூதம் அனுப்பிச்சார், ஆழ்வார் என்ன பண்ணான்னா ஆச்சாரியர்களை தூதம் அனுப்பிச்சார். சுவாமி தேசியன் சொல்ற யோகா பிரபுத்தராமஸ்திதிரிக விரகஹ ஆழ்வார் யோகத்துல இருக்காரு இல்லையா, அந்த யோகத்துல இருக்க ஆழ்வார் எம்பெருமான யோகத்துல அனுபவிச்சுட்டே இருக்க, யோகம்னா சேர்ந்து இருக்கேன், பெருமாளோட சேர்ந்து இருக்கேன் அதுதான் யோகமே. திடீர்னு யோகம் கலைஞ்சு போச்சு அப்படின்னா கஷ்டம், யோகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கஷ்டம், யோகம் கலைஞ்சாலும் கஷ்டம், யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கஷ்டம். ஏன்னா பெருமாளோட சேர்ந்து இல்லையே, பிரிஞ்சுதானே இருக்க. அதுதான் நாயிகைகளுடைய விரக தசை. எப்பவுமே நாயிகா பாவம் வரைச்ச சம்யோகம் விப்ரலம்பம் இருந்திருக்கு, சம்யோக சிங்காரம் விப்ரலம்ப சிங்காரம் ரெண்டு, சம்யோக சிங்காரம்னா நாயகனோட சேர்ந்து இருக்கும் போது சிங்காரம், விப்ரலம்ப சிங்காரம்னா நாயகன் திரிஞ்சி இருக்கும் போது வரக்கூடிய துக்க சிங்காரம், அதுவும் ஒரு சிங்காரம், அதுதான் அழகான சிங்காரம். ஆழ்வார் யோகத்துல இருக்கும்போது சம்யோகமா, ஆழ்வார் யோகத்தை விட்டு பிரிஞ்சு அப்படி இருந்தாருன்னா அது விப்ரலம்பம் வியோகமா. அப்போ நாயகி பாவத்துல ஆழ்வார் பேசுற எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானை அடைவதற்கு ஆச்சாரியர்களை தூதான் ஆச்சாரியின் மூலமா தானே எம்பெருமானை நாம் அடைய முடியும். அதனால தேசிகாக தத்திர தூதாக அப்படிங்க. இப்படி பிள்ளானுடைய படி பங்கி பிள்ளானுடைய வார்த்தையை நம்ம பார்க்கணும்னா, ஆழ்வார் இப்படி தரிசன சமானாகார ஞானத்தாலே எம்பெருமானை அனுபவித்து பாக்கிய சம்சேடத்தில் அபேட்சை திறந்து அதில் பிரவர்த்தராய் அது கைவாராமையாலே அத்தியந்தம் அவசன்னராய் எம்பெருமானுடைய சர்வாபராத சகத்வாதி குணங்களை அனுசந்தித்து இப்படி குணவானவன் நம்மை கைவிடான் என்று பார்த்து தூத வாக்கியத்தாலே சுவாபிநிஷேகத்தை எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கிறார். ஒரு பிராட்டினுடைய வாக்கிய அபதேசத்தினாலே சுவாபிரதத்தை விண்ணப்பம் செய்கிறார். பிராட்டினுடைய வார்த்தையாக தன் வார்த்தையை சொல்ற உள்ளர்த்தமா இருக்கு, வருது வெளியில பார்த்தா பிராட்டினுடைய வார்த்தை மாதிரி, உள்ள பார்த்தா எம்பெருமானுடைய சிந்தை இருக்கணும் அப்படிங்கறதுதான் பிரதானமா தெரியுது. அது திருவாய் மொழியிலே சுவாபிநிஷே ஆழ்வார் பாட்டு இப்படியாக ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் பாகவதத்துல பிரஞ்சன உபாக்கியானம் அப்படின்னு அது சபதேசத்தான் சொல்றது. ஒரு கதை பெரிய கதை இருக்கு, விஸ்தாரமான ஒரு ரெண்டு மணி காலம் சொல்லலாம். அவர் பெரிய கதை ஒண்ணு நாரதர் சொல்ற ஒரு யாகத்துல போய் இந்த கதையை சொல்ற, என்ன அர்த்தம் புரியலையே, நான் கடைசியில அர்த்தத்தையும் அவரே சொல்ற, நீ பாட்டுக்கு ஏதோ அம்பிரிதமா கடமா இருக்கே சொல்றேன் என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதாந்த அர்த்தம் நான் மறைச்சி சொல்றேன், அந்த அர்த்தத்தை நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஆரம்பிச்சு அதையும் சொல்ற அப்படின்னு புரஞ்சன உபாச்சியான ஒரு. இப்படியாக எல்லா இடத்துலயுமே சுவாபதேசம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டா, எந்திரமானே நாம் சேர்ந்திருக்கணும். அதே மாதிரிதான் திருப்பாவூரில் இந்த நோன்பு நோக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வியாஜம். சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரணாடி உபாயமும் உபேயமும் எந்திரமானே, அவனை அடைவதற்கு அவனையே சரணமாக பற்றி கொள்ள வேண்டும், அவனாக பார்த்து மோட்சம் கொடுத்தால் உண்டு, அவன்தான் கதி வேறு கதி இல்லை அப்படிங்கறதுதான் நீ சரணாகதி. அதை சொல்றதுதான் திருப்பா. அதை திருப்பாவை எப்படி சொல்றது, எப்படி உள்ளர்த்தமாக சொல்றது, உள்ளர்த்தம்னா வலிய அர்த்தம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இதுக்கு இப்படி அர்த்தம் சொல்லணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ரசமான அர்த்தம் மேலோட்டமா பார்த்தாலே அந்த அர்த்தம் கிடைக்கும். உள்ளர்த்தம் அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஆண்டாள் அந்த அபிப்பிராயத்தினாலே அருளி செய்கிறார். அப்போ அவருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு என்ன தெரியும், தொற்பேயசிரவணையோ அமிர்தாயமானாம் துல்யாம் த்வதீயம் அனிதூபுர சிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிஷ்டவாருகாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி. சுவாமி தேசிகன் ஆண்டாள் கிட்ட பிரார்த்திக்கிறார், நாச்சியாரே உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வார்த்தை வரணும், நான் அதை வியாக்கியானம் பண்றேன்னா திருப்பாதிக்கு ஏற்ற மாதிரி வர வேண்டாம், அபிஷ்டவாருகாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி வரணும், உம்முடைய ஸ்தோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாக வரணும். வாச்சம் பிரசன்ன மதுராம், பிரசன்ன மதுரமான ஒரு வாக்கு ஒன்று வரணும். என்ன பண்ணணும் கேட்டா, மம தம்பி மேய் நீர் தான் அழுத்தி நீர் தான் அனுகிரகம் வரணும் எனக்கு அப்படி வரணும் அப்படின்னு நீர் அருள் செய்த இந்த வார்த்தையை பார்த்து எம்பெருமான் சந்தோஷப்படும். உம்முடைய வார்த்தையை கேட்டு அன்னைக்கு எம்பெருமான் எப்படி சந்தோஷப்பட்டானோ அதே மாதிரி என்னுடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படணும். அப்போ உம்முடைய வார்த்தைங்கிறது என்னுடைய வார்த்தையா மாறும். இப்போ துல்யாம் த்வதீய மணி நூபுர சிஞ்சிதானாம் அப்படிங்கிற உம்முடைய கை வலை ஓசை கால் கொழுப்பு ஓசை மாதிரி எம்பெருமானுக்கு அத்தனை பிடித்ததாக என் வார்த்தை இருக்கிறோம், நீர் அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் அனுகிரகத்துல அந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கணும், ஆச்சாரியர்கள் அனுகிரகத்துல அந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கணும், கிடைக்கும் சுலபமா கிடைக்கும், அனுகிரகம் இல்லாட்டா புரியாது. நீரால போதுவீர் போதுவீனோ அப்படிங்கிறார் ஆண்டாள். ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன், திருப்பாவைக்கு சுவாபதேசத்தை ஆண்டாளே நீராட போதுவேனா குளிக்கணும்னு நினைக்கிறாள்லாம் வாங்கோ அப்படின்னு அர்த்தம். முதல் பாட்டிலே யார் யார் யமுனையில குளிக்கணும்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் வாங்கோ அப்படின்னு, எதுக்கு குளிக்கிறதுக்கு கூப்பிடுறேன், குளிக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு 30 பாட்டு பண்ணிருக்கேன் இங்க அதிகம் எல்லாருமே கொண்டாடிருக்கா, குளிக்கிறவாள் வாங்க குளிக்கிறவாள் வாங்கும். இப்போதே எம்மை நீராட்டேரோ ரெண்டு குளிக்க பண்ணுங்கோ அப்படின்னா ஆண்டாளுடைய அர்த்தமே வேற. நீராட்டம் அப்படின்னா விரும்ப ஸ்நானம் என்னது, நீராட்டம்னா பகவத் அனுபவம், ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவ கரதம். நல்ல வெயில்ல இருக்கிறவன் அப்படியே வெயில நடந்து வரான். அந்த காலத்துல பஸ் எல்லாம் கிடையாது, வெயில் நடையா நடந்து வரணும், வெயில் குளிர்ந்தது. அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தா, பக்கத்துல ஒரு குளம் சில்லுன்னு தீர்த்தத்தோடு கூட கரையெல்லாம் மரத்தோடு கூட உள்ளுக்குள்ள குளிர் இருந்த தீர்த்தத்தோடு இருக்கணும். உடனே அந்த குளத்துக்குள்ள இருந்து எப்படி சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இத்தனை துக்கத்துக்கு நடுவுல பகவான் அனுபவம் நமக்கு. அதனால அப்படி நீராட்டம் அப்படின்னா கிருஷ்ண அனுபவம், அது ஆனந்தம், அதை தான் ஆண்டாள் சொல்ற அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். உண்மையில அதுதானே பொருத்தமா இருக்கணும். எம்னானது குளிக்கிறதுக்கு கூப்பிடலையே, வெளியில சொல்லச்சே என்னன்னா நோன்புக்கு குளிக்க வாங்கும். ஏன்னா யமுனா நதியில விரதம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல யமுனையில் போய் ஸ்நானத்திலேருந்து அந்த விரதம் ஆரம்பம். யமுனா நதியில் போய் குளிச்சு அதுக்கப்புறம் வந்து இவர்கள் வந்து இந்த நந்தகோப சுதம் தேவின்னு சொல்லணும், அப்படிதான் விரதம் இருக்கு. ஆனா ஒரு குளிக்கிறதுக்கு போய் எப்போ பெரிய விஷயமா சொல்றாரோ அது மாதிரி பறைன்னு ஒண்ணு இருக்கு. நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணே நமக்கு பறை விருப்பான். பறைனா என்ன கொடுப்பான், பறைனா என்ன வாத்தியம், பறைனா என்ன கொடுப்பான், அது கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கு. இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, இந்த பறை வேண்டாங்கிற கடைசி. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் என்ன என்ன பறை வேணும்னா அவரே பறைந்து கொடுக்கிற உந்தன்னோடு உற்றோமே ஆகும், உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படின்னு. இதுதான் பிரியா, எற்றைக்கும் எங்களுக்கு வேண்டிய பறை இது அப்படின்னு அருளி செய்யும். இப்போ பறைன்னு சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் எல்லாத்துக்கும் உள்ள அர்த்தம் இருக்கு. வெறும் உன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லல, என்ன என்ன கேட்டா எத்தனைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம், மற்ற இனம் காமங்கள் மாற்று. இந்த அல்பாசையில மாற்றிரு, உனக்குதான் ஆட்சியல், உனக்கு கைங்கறி மரணம், கேசவ நம்பி கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய் அப்படிங்கிற ஆச்சியாசன் வெளியில. இந்திரமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். கல்யாணம்னா என்ன கேட்டா, சரீரத்துக்கும் சரீரத்துக்கும் நடக்கிறது மனுஷ கல்யாணம், ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் நடக்கிறது தான் இங்க திருப்பாவேலி சொல்ற கல்யாணம். அதை தான் ஆண்டாள் சொல்ல போற, அதுதான் சரணாகதி. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம், பரமாத்மா ஜீவாத்மாவை ஏற்றுக்கிறான் அப்படிங்கிற கல்யாணம், அதைத்தான் திருப்பாவை சொல்ற திருப்பாவேலி சொல்றாங்கிறது இங்க இதனாலே தெரிய வருது. அப்படி ஆண்டாளே மனசுக்குள்ளே நினைச்சுட்டு இருக்கக்கூடியது, ஆச்சாரியர்கள்லாம் சொல்லக்கூடியது, சகல கிரந்தங்களுக்கும் எல்லாரும் விளக்கமாக சொல்லக்கூடியது, நமக்கு மனுஷ ஜென்மத்துக்கு மிக மிக தேவையானது. குறிப்பாக பாகவதர்களான நாம், அதுவும் காலக்ஷேப அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நாம் கட்டாயம் அனுபவித்து அறிந்து போற்ற வேண்டிய ஒரு சுவாபதேசார்த்தம். அதை நாம் முதல் பாசத்திலிருந்து நீ பார்க்க போகிறோம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.